எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி, தப்பான வேலைக்கு என்னாலும் நானே எப்போதும் துணையாக ஆனதில்லை. தற்காப்புக்காக நான் போடும் சண்டை தப்பாக ஒரு நாளும் போனதில்லை. சரக்கு இருந்தா பித்து பாரு, தாட பேச்சு பேச வேணா, அடபிறப்பு எதுக்கு நரம்பு சுருக்கும் போம்படம்பு கொச்சமாக வேணா. கொஞ்சம் ஓரங்கட்டு அட டாங்கு டக்கர டக்கர டக்கர டக்கர டக்கரடா. எங்கிட்ட முதாது நாராஜாதி ராஜனடா, பொம்புக்கு இழுக்காது நாவிராதி வீரனடா. கத்தி கத்தி சண்டை வாய் வலிக்க போட்டா காத்தோட போகும், அது தேவையில்லை. கட்சி கட்டி ஆடும் ஆட்டங்கு வேணா, புத்தி கட்டு போகாதே நீயும் வீணா. உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு, அடுத்தவன் கொடுத்தா அது நிக்காதப்பா. கஷ்டப்பட்டு வளர்ச்சி முன்னேற பாரு, இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவார். பதவி இருந்தா பத்து பேர், பணத்துக்காக நூறு பேரு, காசுக்கு தான் மதிப்பு இருக்கு, மனுஷனுக்கு எங்கே இருக்கு. எனக்கு கட்சியும் வேணா ஒரு கொடியும் வேணா, அந்த டங்கு டக்கர டக்கர டக்கர டக்கர டக்கரடா. எங்கிட்ட மோதாது நாராஜாதி ராஜனடா, பொம்புக்கு இழுக்காது நாவீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே.